கித்தி சீமக்கே பேரு போன ஊரடா அம்மனோட பத்து நாள் திருவிழா எங்க பெருமையத்தான் கூறுமட அண்டம் கிட்டு கிட்டுங்க ஆகாசம் நட்டு நட்டுங்க அண்டம் கிட்டு கிட்டுங்க ஆகாசம் நட்டு நட்டுங்க வெள்ளலூர் மாதிரியாக கொடி வீரனப்ப பாரானம்மா காத்து சட சடக்க காடு மேடு செழி செழிக்க கற்பனோட தேரிலேறி அவன் காவ காக்க பாரானம்மா வெள்ளலூர் மன்னப்பத்தி பாட்டுங்கட்டா பாட்ட நம்ம எட்டு நாடு மதுரப்பட்டி போட்டுங்கட்டா பேட்ட சிலம்படுத்த மதுரை தண்டா எங்களோட பேட்ட நாங்க சிவகங்க வேலெடுத்து சுத்து வந்தா சாட்ட சிங்கம் போல நினைச்சு நாங்க பல்ல போட்டா மாட்ட அது சீரும் போது திமுல பிடிக்கும் எங்களோட சேட்ட பல்லடிய அழைக்க போவோம் நாங்க பாதி பேட்ட கருப்பம் குட்டி கொண்ட எல்லா தண்டா எங்களோட கோட்டை ஏழ காத்த அம்மனுக்கு தலை வணங்கி நிப்போம் நாங்க கெட்டதாலி கவனம் வந்தா தலையெழுத்து கொடுப்போம் அட்டம் கிட்டி கிட்டுங்க ஆகாசம் நட்டு நட்டுங்க பெரியவர்களே தாய்மார்களே அருமை தம்பிமார்களே அண்ணன்மார்களே நம்ம அண்ணன் கல்லனை நம்ம கரகாட்டத்தை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. நிறுத்திய உன் கரகாட்டத்துக்கு எதுவும் காசு கொடுத்தது? அது கனகாட்டத்துக்காண்டி கொடுத்தது. என்ன கணக்கு நான் சொல்றது மச்சான் காண்டி கும்முன்னு ஒரு குத்த போடு. ஐயா பொங்கலுக்கு பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு பொங்கலுக்கு பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு பாட்டுக்குள்ள தப்பி இருந்தா மன்னிச்சிடுங்க எங்க பாட்டுக்குள்ள தப்பி இருந்தா மன்னிச்சிடுங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு பொங்கலுக்கு பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு சௌரியமா போச்சு. நீ நட்டுக்க பிடிச்சி நின்னுகிட்டு கனவை கூட்டு போய் நான் ஒரு குத்து போடுறேன் பார்த்தா கணக்கு போலாம். ஐயா அப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்ப நல்லா இருக்க முடிச்சு ஒரு குத்த போடு. இப்ப போட்டுருவோம். ஏய் சும்மா உரக்க அட்ரா. ஏ குண்டு குண்டு கட்டி இருக்கா ஊரு கட்டி வச்சிருக்கா ஏ குண்டு குண்டு கத்தி இருக்கா கூறு கட்டி வச்சிருக்கா குண்டு கட்டா எல மனச கொண்டு போய் வச்சிருக்கா ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி இவ சொந்த ஊரு உசுலப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி ஊரு மெச்சுமட உச்சி கொட்டி கோலும் மூக்கழகி இவ ஊரே பார்க்கும் தேரழகி உண்டி கோலும் மூக்கழகி ஊரே பார்க்கும் தேரழகி உச்சி வெயில் நிறத்தழகி சுத்த வைக்கும் மாரழகி கண்ணா பின்ன கண்ணழகி இவ கலிகால பேரழகி கண்ணா பின்ன கண்ணழகி இவ கலிகால பேரழகி. வெள்ளலூர் மாதிரியாக கொடி வீரனப்பாத்து சட்ட சட்டச்சாடு மேடு செழி செழிக்க கற்பனோட தேடி அவன் காவ காக்க வர்றான் நம்ம அண்டம் கிடுங்க ஆகாசம் நடு நடுங்க.